वेङ्कटमाचार्यः कविताक्षिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति गुरुपरम्पराये नमः. இதுபோயும் மூணு ஸ்லோகத்துல அவதாரிகையாக சாய்ச்சார். அதாவது இந்த மூணாவது அத்தியாயம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும், இந்த மூணாவது அத்தியாயத்துல எத்தனை பாதங்கள், என்ன அர்த்தம் சொல்லப்படுறது, அதே மாதிரி இந்த மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதம் எதுக்கு அப்படின்னா கேள்வி கேட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுவும் தன்னுடைய தோஷத்தை தெரிஞ்சுக்கணும். தந்தோஷத்தை தெரிஞ்சின்றாதான் நம்ம வந்து நம்ம அதை திருத்திண்டு தோஷமற்றவனை நம்ம நாட முடியும். எல்லாருமே புத்தியார் தோஷத்தை தான் பார்த்துட்டு இருக்கமே தவிர்த்து நம்ம தோஷத்தை லோகத்தை யாருமே பார்க்கறது. நம்ம எவ்வளவோ தப்பு பண்றோம், ஆனா நாம இன்னொருத்தர் பண்றதுதான் தப்பு செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான ஒரு இது இல்லையா? அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தன் தோஷத்தை தெரிஞ்சுக்கணும். தன் தோஷம்ன்றது என்னது? தன்னுடைய இந்திரியகத தோஷம், சரீரகத தோஷம், புத்திகத தோஷம், பிரவர்த்திகத தோஷம், பூர்வரூபமா இருக்கக்கூடிய ரூபமான பாபங்களுடைய ரூபம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம மீண்டும் வந்துட்டாக்கா நம்ம சுபாவத்தக எந்திரமான அடைஞ்சு கொள்ளலாம். அதனால நம்ம சுரூபத்தை, நம்ம தப்புகளை, நம்ம பாபங்கள் இவைகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பாபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்மாவில நம்ம எந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கோம், இந்த உடம்புனால நம்ம என்னென்ன நல்லது பண்றோம், என்னென்ன கெட்டது பண்றோம், பண்ணக்கூடியதை எது பண்றோம், பண்ணக்கூடாது எது பண்றோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி ரொம்ப ஜாக்கிரதையா பிரயோகங்கள் எல்லாம் பண்ற. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ஞாச தசகம். அதில் சாக்கிச்ச அகிருத்தியானாம்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் ததா அப்படிங்கிறார். அகத்தியானாச்ச கரணம், எது பண்ணக்கூடாதோ அதை பண்றோம். கிருத்தியானாச்ச, எதை பண்ணக்கூடாதோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது இல்லை. கிருத்தியான வர்ஜனம், பண்ண வேண்டியதை நம்ம விட்டுறோம், பண்ணக்கூடாத பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருந்தாக்கா அது தப்பு இல்லையா? லோகத்துல நம்ம பிரவர்த்தியா இதுதான். அந்த நாம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாத பண்றது, பண்ண வேண்டியதை விட்டுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்முடைய யாத்திரைங்கிறது ரொம்ப, அது தேக யாத்திரையோ அல்லது ஆத்ம யாத்திரையோ ரெண்டுமே நமக்கு சுகமா இருக்கும். நம்ம எல்லாருமே இப்ப எப்படி பார்க்கிறோம், தேக பந்துக்களா எல்லாரையும் பார்க்கிறோம். தேக பந்துக்களா ஏன் பார்க்கணும், எல்லாரையும் ஆத்ம பந்துக்களா, ஆத்மீய பந்துக்களா பாருங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஏன் விரோதம் வரப்போகுது? ஆத்மீய பந்துவாக எம்பெருமானுடைய பந்துக்கள் எல்லாருமே, எல்லாரும் எம்பெருமான சேர்ந்தவா, அதனால ஆத்ம பந்துக்கள் நம்முடைய பந்துக்களாக இருக்கா. ஏற்கனவே சொல்றப்பேன், தேவானந்த ஆண்டவனுடைய ஒரு சிஷ்யர், அந்த சுவாமி என்ன பண்ணார், ஒரு ஒரு வாரம் லீவு கேட்டிருக்கார் அவசரத்தை. என்ன வேணும் இதுக்குடா திருவள்ளிக்கு காரியம் இருக்கு, போயிட்டு வரணும். திரும்பி போயிட்டே இருக்கணும் அந்த சுவாமி. நாலு நாள் போயிட்டு திருப்பி எழுந்துள்ளனர். அவர் தேவந்தவன்டா திருவள்ளிக்கு போயிட்டு இருந்தியா, போயிட்டு இருந்தேன், எங்க எங்க போனேன், என்னென்ன பண்ணேன் எல்லாம் கேட்டுறான். என்ன சிஷ்யாச்சு அவன், அத்தியாத்துக்கு போனேன், மாமா ஆத்துக்கு போனேன், பெரியப்பா ஆத்துக்கு போனேன், சித்தி ஆத்துக்கு போனேன் அப்படியே சொன்னேன். வந்து ஏன்னா பந்துக்கள்லாம் விட்டு கொடுக்க முடியாது, ஏடா பார்த்தா விவரம் சேச்சியோ அப்படின்னு கேட்டேறான். எங்காடி என் அவகாசமே இல்லை, இத்தனை பந்துக்களை பாக்குறதுக்கே நீ அவகாசம் போயிடுச்சு நேரம். அதுக்கு ஆண்டவன் சாச்சியாரன் தேவந்தவன் ஆண்டவன் என்னது, அவன் தானடா பிரதான பந்து, அவன் தான் தீர்க்க பந்து, அவன் தான் சர்வாத்மா பந்து. இந்த பந்து பிரதான பந்துவான பகவான விட்டுட்டு அவன்லாம் வந்து தேக பந்துக்கள், அந்த பந்துக்களை பாக்குறதே உனக்கு அவகாசம் போயிட்டுருக்கே, நீ போற வழியில்தான் அந்த பெருமாள் இருக்க, அவர் பார்த்துட்டு வரக்கூடாதோ, அதை விட்டுட்டு என்னென்னவோ சொல்றியே, பிதாத்தம் மாதாத்தம் தைத்த தனயஸ்தம் பிரியசகிறது அப்படிங்கிற ஆள் இருந்தார். அவனே பிதா, அவனே மாத்தா, அவனே பிரிய சுகுத்து, அவனே நமக்கு பிரியை, எல்லாமே அவன்தான். எப்படி நாம பாக்கிறோமோ அப்படி அவன் வந்துருவான். தமர் வந்தது எவ்வருவன் அவ்வுருவன் தான், தமர் வந்தது எப்பே அப்பே மத்தப்பே என்கிற தொழில் ஆழ்வார். ஆனால் நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி வந்து நிக்கிறேன்றானே அவன். அதை பார்த்துட்டு வர மாட்டியோ அப்படின்னு நேரம். அதனால இதுதான் நம்மளுடைய பிரவிற்த்தி இப்படி போகணும். அதனால இந்த வைராகிய பாதம்ன்றது பிரதானமானது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாதையும் வந்துடுது. அதுலயும் இந்த முதல் பாதத்துல ஆறு அதிகரணங்கள் இருக்கும். இந்த ஆறு அதிகரணங்கள்லயுமே நம்ம ஜாகிரத அவஸ்தையில நாம முழிச்சல் இருக்கோம் பாருங்க, அந்த சமயத்துல நாம என்ன என்ன தப்பு பண்றோம், என்ன என்ன தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தை சொல்றதுக்கோசனம் தான் இந்த பாதம் இருக்கு. இந்த ஆறு அதிகரணங்கள்னால இந்த ஜாகிரத அவஸ்தையில தோஷங்கள், அடுத்த பாதத்துல சொப்னாவஸ்தையில வர்ற தோஷங்கள், அதுல அவனுடைய பரமாத்மாவுடைய என்ன கல்யாணம் உணவு, அது மாதிரி தூங்கிட்டு நம்முடைய தோஷம் என்ன, அவனுடைய கல்யாணம் உணவு என்ன, அதே மாதிரி மூச்ச மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற நான் நிலை அவஸ்தை, அந்த சமயத்துல நம்ம தோஷம் என்ன, அதுல அவனுடைய கிறிஸ்தத்துவம் என்ன, அப்படிங்கறதெல்லாம் அழகா விவரிக்க போற. அதனால இந்த ஜாகிரத அவஸ்தையில முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நாம என்னென்ன தோஷங்கள் பண்றோம் அதை தெரிவிக்கிறதுக்கோசரமே இந்த பாதம் வந்தது. இதுல ஆறு அதிகரணங்கள் இருக்கு. அதுல முக்காவாசி சாந்தோக்கிய உபநிடத்துல பிரகதாரண்ய உபநிடத்துல பஞ்சாக்னி வித்தியன்னு ஒரு வித்தியா இருக்கு. அந்த வித்தியை பத்தி இதுல விசாரிக்கிறது. அஞ்சு அக்னிகள் அதை வச்சு இந்த வித்தியே வந்தது. பஞ்ச அக்னி வித்யா, பஞ்சாக்னி வித்யா, பஞ்சாக்னி வித்யான்றது ஒண்ணு ஒண்ணு இல்ல. பெரிய அக்னிகள்னா எனவும் பயப்படுற மாதிரிலாம் இல்ல. இது எப்படி அப்படின்னா, இங்கேயிருந்து ஒருத்தன் கிளம்பினான், கிளம்பிட்டு சொர்க்கலோகம் போறான், அங்கேருந்து மேகமா மாறுறான், மேகத்துல வர்றான், அங்கேருந்து மழையா மாறி பூமியில வந்து தானியங்களா மாறுறான். அந்த தானியங்கள்ல புருஷன் ஸ்திரீகள் எல்லாரும் சாப்பிடுறான், புருஷன் ஸ்திரீயோட சேர்றான். சேர்ற சமயத்துல தன்னுடைய அந்த தானியமாவது புருஷன் கிட்ட போறது, அது புருஷனுடைய வீரியமா மாறுறது, அது ஸ்திரீகளோட சேர்ற சமயத்துல ஸ்திரீகள்கிட்ட போய் சேர்றது கர்ப்பமாக. இதுதான் அஞ்சு அக்னி. அஞ்சு அக்னி முதல்ல சொர்க்கலோகம், அதுக்கப்புறம் மேகம், அதுக்கப்புறம் பிருத்வி, அதன் பிறகு புருஷன், அதன் பிறகு ஸ்திரீயினுடைய கர்ப்பம். இந்த அஞ்சும் அஞ்சு அக்னிகளாக உருவகப்படுத்துவது. இங்க இதுதான் பஞ்சாக்னி வித்தியனுடைய சுரூபமே. இத பத்தி தான் இங்க வந்து விவரிக்கிறார். இதுல வந்து ஒரு கதை தான் இருக்கு. அந்த கதையில ஆரம்பிச்சு தத்துவத்துல முடியும். முதல்ல அவர் பேரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏற்கனவே சொல்றோம், உத்தாளகருடைய புள்ள ஸ்வேதகேது. அந்த ஸ்வேதகேது பாஞ்சால தேசத்துக்கு போறான். அங்க ராஜா இருக்கான், ராஜாவுடைய பந்து ஒருத்தன் இருக்கான், அவனும் க்ஷத்ரிய மாதிரி பிரவாகன் அவனுக்கு பேரு. அவன் இந்த போய் உள்ள போய் நிக்கிறான். போன உடனே பெரிய ரிஷியனுடைய புள்ள வந்திருக்கானே ஸ்வேதகேது, அதனால பிரவாகன் அந்த ராஜா வந்து கேள்வி கேட்கிறான். இந்த குழந்தைய குழந்தை என்ன நடத்தும், படிப்புலயே உன் குழந்தைதான், 24 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, என்னப்பா உங்க அப்பா எல்லாம் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தேரா, அப்படி எல்லாத்தையும் உன் உபதேசம் பண்ணிட்டேரா, எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு சொல்றான். உடனே அஞ்சு கேள்வி கேட்கிறான், இங்கேருந்து கிளம்புறது, அங்கேருந்து வர்றது, புனராவர்த்தி எப்படி, அந்த மார்க்கம் தேவயானம் பித்ருயானம் இதனுடைய பேதங்கள், அதே மாதிரியாக யாரு அந்த லோகத்துக்கு போகாம இருப்ப, கடைசியில எப்படி கர்ப்பமா மாறுறது எப்படின்னு அவன் கேள்வி கேட்கணும். அஞ்சு விதமான கேள்விகளை, அந்த அஞ்சு கேள்விக்கும் எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையேன்னு அஞ்சு கேள்விக்கும் பதில் சொல்றான். உடனே பிரவாகனன் அலட்சியமா சொல்லிடுறான், எல்லாம் உங்க அப்பா உபதேசம் பண்ணிட்டேன்னு சொல்ற, ஒண்ணுமே உபதேசம் ஆகலையே, என்ன நீ உபதேசம் வாங்கிட்ட, உனதான் உங்க அப்பா அவன் உபதேசம் பண்ணேரா, ஒண்ணுமே உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறான் பிரபாகரன். இவன் தலையை தொங்க போட்டு அப்பா கிட்ட வரான். அப்பா கிட்ட வந்து உத்தாளகர்கிட்ட சொல்றான், நீ பொய்தான சொன்னேன், எல்லாத்தையும் எனக்கு உபதேசம் பண்ணிட்டேன்னு சொன்னேன், அந்த ராஜஞ்ச பந்துவான பிரபாகரன் உன்னை கேள்வி கேட்டான், எனக்கு ஒண்ணும் தெரியல, ஆனா நீ வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தியன்னு சொல்லிட்டியே, அப்படி நீ வந்து இந்த மாதிரி என்ன பொய் சொல்லலாமா? அவன் வந்து பிரபாகரன் எப்படி சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுக்கிறான். உடனே உத்தாலகர் சொல்ற, இவெல்லாம் எவ்வளவு உத்தமமான ஒரு ரிஷிகள், எவ்வளவு சத்திய சுந்தர் இவெல்லாம், அதெல்லாம் பார்க்கணும். உத்தாலகர் உடனே சொல்ற, என்ன பாரு, எனக்கு கணக்க தெரிஞ்சிருந்ததுன்னாக்க உனக்கு நான் சொல்லாம இருப்பேனா? உனக்கு சொல்லிக் கொடுக்காம இருப்பேனா? நான் எனக்கே தெரியலையப்பா, தெரியாதனாலதான் உனக்கு சொல்ல அப்படின்னு நேரம் கிளம்பிடுற. அறிவு வைக்க, இவனுக்கு 24 வயசு என்ன, குறைஞ்ச வருஷம் அவருக்கு 50 வயசு இருக்கான் இல்லையா? உடனே இவர் கிளம்பிடுற, நேர போய் தன்னுடைய அந்த கேள்வி கேட்டான தன் பிள்ளைய அந்த ராஜாவனுடைய கதைக்கு உள்ள போயிடுற. போன உடனே அந்த பிரவாகனன் என்ன வந்துருவான், பெரிய மகிழ்ச்சி வந்திருக்க, தேவைப்பட்டவர்கள் வந்து சேவிக்கிறான். சேவிச்சு இவாளுக்குலாம் என்ன பணம் தரணும், அந்த பணத்தை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறான். உத்தாலகர் சொல்ற, சிவனை என்ன, இந்த பணத்தினால நான் என்ன பண்ண போறேன், நான் பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன், ஆச்சரியப்படுறான். வர்ற பணம் ரிஷிகள்னா பணம் எடுத்து போறான், ஐஸ்வர்யார்த்திகளா வரான். அப்படி எடுத்து இந்த ரிஷியோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அப்ப என்ன வேணும் அப்படின்னுட்டு இவர் கேட்கிறான். இந்த பிரவாகரன் கேட்கிறான், இவர என் பிள்ளை எதை கேள்வி கேட்டியாமே, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் எனக்கு பதில் சொல்லிவிடுறேன், எனக்கும் தெரியல அப்படின்றாரு. பாருங்க, இவர் வந்து தனக்கு தெரிஞ்சுட்டுதான் காமிக்கல, அவங்ககிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும், 5 அக்னிகளை தெரிஞ்சுக்கணும், 5 கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்கிறார். உடனே அவன் பாக்குறான், இவர் எவ்வளவு வயசாகுது பாருங்க, நிச்சயம் 50 வயசுக்கு மேல ஆயிடும், 24 வயசு பிள்ளை இருக்கான். அப்படி இருக்கச்ச இந்த ராஜா அவருக்கு உத்தரவிடுறான், வச பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை அப்படின்றான். இவர கிரகஸ்தர், ஒரு பிள்ளை இருக்கான், ஆனாலும் கூட இவர் என்ன, இவரை பார்த்து என்ன சொல்றான், அந்த பிரவாகனன் வச பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தோட இரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வித்யார்த்தி எப்படி போகங்களை அனுபவிக்க மாட்டானோ அந்த மாதிரியாக நீயும் போகத்தை அனுபவிக்க கூடாது. ஞானமே பிரதானமா இருந்து அந்த பிரம்மச்சரிய விரதத்தை நீ பண்ண அப்படின்னு அவன் உத்தரவிடுறான். அப்படியே இருக்கேன், அப்படியே இருக்கேன் அப்படின்னுட்டு இவர் சொல்ற. இவர் கோத்திரம் கௌதம கோத்திரம், கௌதம வம்சத்துல அவதரிச்சவர், அதனால இவன் ஆரம்பிக்கிறான் அசோவாவலோகோ கௌதம அக்னி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஏ கௌதமனே பேரிட்டு கூப்பிடுறான், முதல்ல கௌரவமா இருந்தான், இப்ப பேரிட்டு கூப்பிடுறான். கௌதமரே இங்க பாரு, இதுதான் முதல் அக்னி, எது இந்த சொர்க்கலோகம் முதல் அக்னி, அந்த சொர்க்கலோகத்துல இங்கேருந்து கிளம்புறான், இங்கே இருந்து கிளம்பச்ச நேர இவனுடைய இந்திரியங்கள்லாம் அந்த சொர்க்கலோகத்துல போய் இவனை வந்து ஹோமம் பண்றது. ஹோமம்னா என்ன, அங்க போய் சேர்த்து சொல்றது. அங்க சேர்ந்த உடனே இவனுக்கு ரொம்ப உஜ்ஜலமான உடம்பு கிடைக்கிறது. சொர்க்கலோகத்துல எப்படி அனுபவிக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பளபளபளன்னு உடம்பு. இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது, இவனை மேகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ மேகம் தான் இரண்டாவது அக்னி, பர்ஜன்யம். அது முடிஞ்ச உடனே அந்த பர்ஜன்யம் மழையா பெய்யறது. மழையா பெஞ்சதுன்னா எங்க வரும், பூமியில வந்து இறங்கிறது. பூமியில வந்து இறங்கி தெரிஞ்சோ அது தானியங்களா விளைஞ்சுகிறது. ஆக பிருத்திவிதான் மூணாவது அக்னி. இந்த தானியங்கள் எல்லாம் எல்லாரும் சாப்பிடுறோம், சாப்பிடுற சமயத்துல புருஷன் கிட்டையும் இந்த தானியங்கள்லாம் அவனுடைய ரேதஸ்ஸா மாறுது. அதனால புருஷனானவன் நாலாவது அக்னியா ஆயிடுறான். அந்த புருஷன் விவாகம்லாம் ஆன உடனே தன்னுடைய கிரகணியோட சேர்றான், சேர்த்து தன்னுடைய சக்தியெல்லாம் அவருக்கு கொடுத்துடுறான். அதாவது இந்திரியங்கள் தான் பண்றது, இந்திரியங்கள்ல நம்ம ஆடுவோமா, இந்திரியங்கள் தான் பண்றது. ஆறுனால என்ன பண்றான்னாக்கா அந்த ஸ்திரீ கிட்ட தன்னுடைய சக்தியை குடுத்துறதுனால அவன் அஞ்சாவது அக்னியா ஆகிறார். அந்த அஞ்சு அக்னியா ஆயிடுச்சு. இப்போ அஞ்சு அக்னியா ஆயிடுச்சுனாக்கா இப்போ இந்த ஸ்திரீ கிட்ட வந்துதான் கர்ப்பத்துல இவனுக்கு புருஷன் குழந்தைன்னு பேர் வருது. அங்கேருந்து குழந்தை பிறக்கிறது. இதுதான் அஞ்சு அக்னிகள். இங்க இவன் தேகத்தை விட்டுட்டு கிளம்பினான். தேகத்தை விட்டுட்டு கிளம்பி திருப்பி தாயாரிடமிருந்து இவன் திருப்பி பிறக்கிறான். இப்படி ஒரு சக்கரகம் இது, ஒரு சக்கரம். இங்க இருந்து சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்திலிருந்து மேகம், மேகத்திலிருந்து பிருதவி, பிருதவியிலிருந்து புருஷன், புருஷன் கிட்ட ஸ்திரீ. இப்படியே ஒரு சக்கரகம், அப்படியே ஒரு சுத்தம் இருக்கிற டீன் லைஃப். இதுதான் இந்த இடத்துல பஞ்சாரணி, பஞ்சாரணி வித்யை அப்படின்னு சாந்தோக்கியம் பண்றது அஞ்சாவது பிரபாதகத்துல ரொம்ப அழகா நிக்கிறது, ரொம்ப அழகா நிக்கிறது. இதுல வந்து ஒரு ஜீவனுடைய பிறப்பு வளர்வு எல்லாமே சொல்லப்படுறது. இதுவரையும் தான் பஞ்சாக்னி வித்யனுடைய சுரூபத்தை தெரியும். இத தெரிஞ்சுண்டு அப்ப என்ன பண்ணணும், தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எங்க உபரகத் பாஷையாளர் சொல்ற, நம்ம உடம்பு எப்படி எல்லாம் அல்லாடுறது பாருங்க. இந்த ஜீவன் எப்படி அல்லாடுறான், இங்கே இருந்து கிளம்பி கொஞ்ச நாள் சொர்க்கலோகம், கொஞ்ச நாள் மேகரூபமா இருக்கான், கொஞ்ச நாள் பிருதுவில மழையா வந்து தானியமா மாறுறான், அப்புறம் சாப்பிடுறான். சாப்பிட்டு எந்த வழியால தாயார்கிட்ட போறான், எந்த வழியால தாயார்கிட்ட இருந்து வெளில வரான். எப்பேற்பட்ட ஒரு இது இது. நவத்து மபு சச்சது நரகர்பவாசாதிகம் மபுஷ்ட பகுதாதுகம் அப்படின்ற கிமிக சிந்தனை என்னட்டு அபீதி ஸ்ரோத்திர சுவாமி சேர்க்கிறார். நமக்கும் அப்ப சக்கியதே நரக கர்ப்பவாசாதி, நரகத்துல வசிக்கிறதும் ஒரு தாயாருடைய கர்ப்பத்துல வசிக்கிறதும் ஒரே மாதிரி தானே. எப்படி இருக்கான், நமக்கு என்னவோ சுகமா இருக்கு நான் வச்சுட்டு இருக்கோம். அந்தந்த ஜென்மாக்கள் அவாவாளுடைய பிடிப்பு அதை வச்சுட்டு தான் நாம் என்னவோ ரொம்ப ஆனந்தமா இருக்கிறதா நினைச்சோம். அதனால இங்க கொஞ்சம் சிந்தனையே தாதுஷம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சிந்தனை பண்றது. புத்தி இதெல்லாம் இருக்கு, இதான் வைராக்கியம். இதெல்லாம் கேட்டோம்னாக்கா என்ன ஜென்மா, என்ன இப்படி எல்லாம் நமக்கு ஜீவன் இருக்கு, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு கொஞ்சமாவது தோண முடியும். ஒரு மணி நேரத்துல 60 நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷமாவது நமக்கு அந்த சிந்தனை வராதா, என்ன ஜீவனம், என்னத்துக்கோசம் நம்ம எப்படி மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு தோணலாமே நமக்கு. இது சரிதம் தானே. அதனால என்னத்துக்கோசம் இப்படி இருக்கும், இந்த வைராக்கியம் எல்லாமே, இந்த வைராக்கியம் எல்லாம் வரது வழியோ இதுக்கோசரமே இந்த பஞ்சாயத்து நிறுத்தியம் வந்தது. மனசுல ஒரு நமக்கு இந்த சிந்தனை வரணும், விரக்தி, ஒரு அருவறுப்பு, ஒரு ஜுகுப்சா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த ஜுகுப்சான்றது நமக்கு தெரியணும். ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லுவார், ராவணன் தலைய பெருமாள் வெட்டின்றே இருக்கார், பிரயோகம் அம்பு பிரயோகம் பண்ற தலையை வெட்டிக்கவே வந்துடுறது, உடனே இன்னொரு தலை வழங்குறது. ராவணன் இப்படி திரும்பி பார்த்தான், தன் தலைகளை அதையே தலை தன் தலையிலையும் வச்சது பார்த்து அவனுக்கே அறிவறுப்பா இருந்ததுதான். ஏன்னா நமக்கே பிடிக்க மாட்டேன்றதே, என்ன இது ஜீவனம் அப்படின்னு தோணுடுவேன், என்னது இது பிறப்பு, எதுக்கு இந்த மாதிரி வளர்ப்பு. அதனாலதான் மாமுபேச்சு புனர் ஜென்ம அப்படிங்கிற என்ன அடைஞ்சிடான்னாக்கா அவனுக்கு புனர்ஜென்மா கிடையாது. லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்னா எல்லாரும் ஆனந்தத்தை அடையணும்னு தான் ஆசைப்படுறா. அந்த ஆனந்தத்தை அடையணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். வைராக்கியத்தை வளர்க்கறதுக்கு இது ஒரு வழி. இங்கே இருந்து கிளம்பி அங்க போகணும் சொர்க்கலோகத்துக்கு. சொர்க்கலோகத்துக்கு போனா சுகம் சுகம்ன்ற, என்ன சுகம், தேவானாம் பசுஹு அப்படிங்கிறது. தேவதைகளுக்கெல்லாம் இங்கேருந்து போறானே ஒருத்தன், அவன் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறான் போறான். அது எப்படின்னாக்கா தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பசு, பசுன்னு ஒரு ஆடு மாட்டெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நாமும் அங்க போய் எடுபடி. இங்க உட்காந்து நல்லா நின்று இருக்கவே அங்க போய் ஒரு குடிசையில வாழறவனுக்கும் ஒரு ராஜபவனம் மாளிகை, ராஜ மாளிகை அதுல வளர்றவனுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு இடத்துலயும் வேலைக்காரன் தான். அங்க போனா பெரிய மாளிகை இருக்கான், இங்க இருந்தா ஒரு குடிசை இருக்கான், அவ்வளவுதானே வித்தியாசம். அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அதுவும் சொர்க்கேபி பாத வீதசிய ஷேஸ்னர் நாஸ்தி நிர்வதி. சொர்க்கத்துல கூட இருந்தா எப்படி இருக்கணும்? எப்ப நமக்கு முடியுமா இந்த சொர்க்கலோகம், எப்ப போய் திருப்பி கேட்கணுமா, பயந்துட்டே உட்காந்துருக்கணுமா, அந்த மாதிரி அதுல கஷ்டம். சரி, அதுதான் போச்சுனாக்க அதுக்கப்புறம் மேகத்துல போய் உட்காந்துட்டு இருக்கணும். மேகமா கார் மேகமா இருக்கணும், மேக ரூபமா வாழலாம். அதுக்கப்புறம் அங்கே மழையா கொட்டலாம், தானியமா பொறுக்கணும், அந்த தானியத்தை அவங்க சாப்பிடணும். சாப்பிட்டான்னாக்க எப்படி சாப்பிடலாம், எங்க போறது, எங்கெங்க தங்கறது, எப்படி எப்படி வெளில வர்றது, அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அங்கேருந்து ஒரு செய்கிட்ட புகைச்ச எப்படி போறானுங்க, எப்படி எப்படிலாம் இது இருக்கு அனுபவம்ன்றது இதெல்லாம் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு சிகிச்சாவளமா இருக்கு, அதுல நம்ம ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுதான் ஆச்சரியம். அதெல்லாம் நரக, அதுதான் சொன்ன சுவாமி, நமக்கு உபசிக்கிறே நரக கர்ப்பவாசாதிகம் பபுஸ்த பகுதாத்தகம் சாதகம் நிபுண சிந்தனையே ஆதர்சம். இந்த மாதிரி இருக்கு நமக்கு, இந்த மாதிரி சிந்தனைலாம் இருக்கிறதுனால யாருக்குமே இதுல உற்சாகம் வராது, வரக்கூடாது, வரக்கூடாது. நம்ம பண்ணிக்கணும். அதனால இந்திரியங்கள்லாம் அடுக்கும்போ வைராக்கியம் வேணும். அதுக்காக இந்த மாதிரி வித்தியைகளை அழகாக வர்ணிக்கிறது. இப்படி இதெல்லாம் தெரிஞ்சுட்டான்னாக்க அப்ப இவன் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த உடம்புனால விளக்கப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை ஒண்டி தெரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, நிரதிசயமான ஆனந்தத்தோட கூடியது, பகவானுக்கு தாசமாக சேஷமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட எம்பெருமான அடையிறதுலேயே இது சிந்தனையோட இருக்கிறது. அதுதான் இவனுக்கு தேவையானது. அந்த சிந்தனை வந்துருச்சுனாக்க இவன் நேர மோட்சத்துக்கு போயிடலாம். அங்க சொல்றது அப்படின்னு வாக்கியம். அதாவது சத்ய யுத்தம் விதுகு, ஏ யுத்தம் விதுகு, இவ்வாறாக உபாசிப்பாடோ, எவ்வாறு இந்த பிரகிருதி உடம்பு இருக்கே உடம்பெல்லாம் தள்ளிட்டு இந்திரியங்கள்லாம் தள்ளிட்டு ஆத்மஸ்வரூபத்தை பகவத் சரீரமாகவோ அல்லது பகவானை ஆத்மாவாக உடைந்தது இந்த ஆத்மா ஜீவன் அப்படியே யாரு உபாசனம் பண்ணுவாளோ அவாடும். அதனால எம்பெருமான ஸ்ரத்தா தபயத்தி உபாசதே அப்படின்னு யாரு ஸ்ரத்தையாகவும் தபசாகவும் பெருமானம் நினைச்சுட்டு யாரு உபாசிப்பாளோ அவள்லாம் அர்ச்சராதி பதவியா போற அர்ச்சராதிபதியும் அடையிறாள். தே அர்ச்சிதமே அபிசம்பவந்தி அப்படின்னு அர்ச்சராதி மார்க்கத்தை உபதேசிக்கிறது இந்த பஞ்சாக்னி வித்யா. ஆதரனால இந்த மாதிரி இந்த பஞ்சாக்னி வித்யை தெரிஞ்சின்றவன் இவன் எங்க போவான் அப்படின்னு சொன்னாக்க அர்ச்சராதிபதி மார்க்கத்தினால அந்த உபாசனையை பண்ணான்னாக்க அர்ச்சராதிபதி மார்க்கத்தினால மோட்சத்தை அடைவான், அவனுக்கு திரும்ப வருதல் கிடையாது அப்படின்லாம் இங்க உபதேசம் பண்றது இந்த பஞ்சாக்னி வித்யா. இந்த வித்தியை பத்தி தான் முக்காவது ஆறு அதிகரணங்கள் அணியும் விசாரிக்கப்பட்டது. இதுல முதல் அதிகரணத்துல ஏன் கிளம்புறான் இல்லையோ, கிளம்புற சமயத்துல இவனுக்கு உடம்பு இருக்கா இல்லையா, அதாவது உடம்பு இருக்கா இல்லையான்னு என்ன அர்த்தம், இவன் வந்து ஸ்தூல தேகத்தை விட்டுடுறான். ஸ்தூல தேகத்தை விட்டுட்டான்னாக்க இவனை வந்து எரிச்சுடுற, எரிச்சுட்டான்னாக்க இவனுடைய சூக்ஷ்ம தேகம் உனக்கு கொள்ளும். அந்த சூக்ஷ்ம தேகத்தோட இவன் கலவி போறானா, தூமாதி பித்ரு மார்க்கத்தினால போறானா, அல்லது அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நேர போறானா, இவன் நேர போறானா அல்லது யோண்டி போறானா அல்லது பூத சூக்ஷ்மங்களோட போறானா அப்படின்னு சந்தேகம் சொல்றது. பூர்வபக்ஷி நேர இவன் உண்டிதான் போறான். இந்த சூக்ம பூத சூக்மங்கள்லாம், பூத சூக்மங்கள்னாக்க பஞ்சபூதங்களுடைய சூக்ம ரூபம், சூக்ம சரீரம், அதை எடுத்துட்டு போறானா இல்லையா, அதை எடுத்துட்டு போகல ஒரு வருஷம். ஏன் அப்படின்னா இங்கேருந்து போறானோ இல்லையோ, நாம வந்து இந்த ஊர்ல இன்னொரு ஊருக்கு போறோம், போகச்ச யக்ஷன் கேட்டான் யுதிஷ்டிரர், தேசாந்திரிக்கு எது முக்கியம், ஆகாரம் முக்கியம், என்ன எங்க போனாலும் ஒரு ஊருக்கு போனோம்னாக்கா அங்க சாப்பிட இடம் கிடைக்குமா, படுத்துக்க இடம் கிடைக்குமா, நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்ப்போம். அதனால எங்கேயாவது போனோம்னாக்கா போகங்கள்லாம் சரியா கிடைக்குமா அப்படின்னு தானே இவன் பாக்குறேன். அங்க கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, இவன் அங்க போய் போகத்தை அனுபவிக்கிறார். இதுதான் லோகத்துல பாக்குறோம். அதே மாதிரியாக இந்த இவன் இறங்கானே, இங்க கிளம்புறானே, இவன் புபுக்ஷு, முமுக்ஷு கிடையாது, புபுக்ஷு தான். அதாவது சம்சார பந்தத்திலேயே மாற்றி முடிக்கிறது. இவன் கிளம்புற சமயத்துல இங்க சொர்க்கலோகம் போனான், அங்க அதுக்கேத்த மாதிரி உடம்பு அங்கே சம்பாரிச்சுக்கிறான். லோகத்திலையும் சரி சொர்க்கலோகத்திலையும் சரி, இந்த பூமியிலையும் சரி சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சரி, எங்கெங்க போறானோ அங்கங்க போனா இவனுக்கு உடம்பு கிடைச்சிருமே, அதனால அங்க போய் உடம்பு அடைஞ்சுக்கிட்டமே, இந்திரியங்கள் உடம்பு எல்லாமே அங்க போய் கிடைக்கும். இதுக்கோசரம் தனியா தூக்கம் போவாளன்னா தூக்கிட்டே போக வேண்டாம், அவபாடு போயிட்டு வரலாம். அதே மாதிரியே சூக்ம சரீரமே வேண்டாம், அது இல்லாமல் இவன் நிம்மதியா போகலாம். அதனால இந்த சூக்ம சரீரம் வேண்டாமே அப்படின்னு சூரபக்ஷம் ஆக்ஷேபிச்சான். இப்படி ஆக்ஷேபிச்சான்னாக்க அது சித்தாந்தம் அது கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, இப்படியே போனாலும் சரி அங்கங்க பெருமாள் தான் சர்வசக்தன் சர்வஜன், அவாவாவுக்கு வேண்டிய உடம்ப அவாவா கொடுத்துட்டு போற, பெருமாளே கொடுக்குற, அதான் வந்து வாங்கிக்கிறான், அதை கொண்டு அனுபவிச்சுக்கிறான். அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் இங்கேன்னு தூக்கின்னு போனோம், வேண்டாமே நாமளே என்ன பண்றோம் பாருங்க, எவ்வளவு கூட லக்கேஜ் குறைக்க முடியுமோ அவ்வளவு கூட குறைச்சுன்னு தான் போறோம். நிறைய தூக்கின் போறது நமக்கு கஷ்டமா இருக்கு, என்னது தூக்கின் போனோம், எவ்வளவோ தூக்கின் போறது அதான் வேண்டியதில்லை அப்படின்னு தான் நாம இருக்கோம். அந்த மாதிரி வந்து போக சேர்ந்த சூக்ம சரீரம் வேண்டியதில்லை, சூழ சரீரம் போயிடுத்து சூக்ம சரீரத்தையும் விட்டுட்டோம். அங்க வேணுன்றதா பெருமாளே எல்லாம் நமக்கு அனுகிரகிச்சுடுவேன். அங்கங்க போனா பிராணன்றது வாயு, பிராண வாயுவேன் அங்கங்கதான சுவாசிக்கிறோம், அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறோம். அது கிடையாது. சர்வேஸ்வரன் வந்து உலக சமாதானம் அது கிடையாது. இவன் சூழ்சதரீரத்தோடு தான் போறான், சூழ்சதரீரம் இல்லாமல் போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்திரியங்கள் தான் இவன் ஆக்சன் போய் அங்க சேர்க்கறது சொல்றது. என்ன மாதிரி ஸ்ருதியும் சொல்றது, சுவாமி பாஷ்யகார சூத்திரகாரெல்லாம் சொல்ற யுக்திகள்லாம் போறது, இந்திரியங்கள் தான் இவனை எடுத்துன்னு போறது. இப்ப இந்திரியங்கள் தான் இவனை வந்து ஹோமம் பண்றது, அப்ப இந்திரியங்கள் தான் இவனை ஹோமம் பண்றதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்திரியம் என்ன பண்றது, இந்திரியம் என்ன பண்றது, இந்திரியம் ஒரு தேகத்தை ஆசிரியத்துதான் நிக்குமே தவிர்த்து சுதந்திரமா நிக்காது. நாம இருக்கோம், நாம இந்த உடம்புல எவ்வளவு நாள் இருப்போமோ அவ்வளவு நாள் தான் இந்திரியங்கள்லாம் இருக்கும். அவன் போயிட்டான்னு சரீரத்தை விட்டான்னாக்கா அந்த இந்திரியங்களும் போயிடுறது. அந்த இந்திரியங்களும் அவனை ஆசிரியச்சுன்னா அவனோட சூக்ம சரீரத்தோட போறதுன்னு சொல்லணும். பின்னாடி சொல்ல போற நாலாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல இதெல்லாம் சொல்ல போற, இவன் கிளம்பச்சே எப்படி போறான் அப்படிங்கறத பத்தினாலும் சுவாமி சேர்க்க போறாரு. ஆதரனால இந்திரியங்கள்ன்றது இந்த மாதிரி ஒரு சரீரத்தை ஆசிரியத்து நிற்கிறது, சரீரத்தை ஆசிரியத்து இந்திரியங்கள் இருக்கும். இப்ப இந்திரியங்கள் தான் போறது, இந்திரியங்கள் தான் ஹோமம் பண்றதுன்னும் அஞ்சு இடத்துலயும் அஞ்சு அக்னிகள்லயும். அதனால இந்திரியங்கள் போறதுன்னா அதுக்கு சரீரமா இருக்கணும். கவனம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதனத்தை இல்லாம போக முடியாது, அதுவும் இவன் வந்து புபுக்ஷு தான், ஒரு முமுக்ஷு இல்லை. ஒரு முமுக்ஷு இருக்கானே முக்தன், அவனே சூக்ம சரீரத்தோட போறான். பிரஜா நதியில போன முன்னதான் அந்த சூக்ம சரீரத்தை விட்டுட்டு சோழ சரீரம் இங்கே போயிடுச்சோம், சூக்ம சரீரத்தை அங்க கொண்டு போய் விடுறான் பிரஜா நதியில. அதன் பிறகுதான் சுத்த சுரூபமாக பெருமாள் பேரை போறான், கலிங்கத்துல போய் உட்காந்துக்கிறான் எம்பெருமானோட அப்படின்னு கௌஷதி சொல்றது. ஆனால் சார பண்ண போற மூணாவது பாகத்துல இந்த அத்தியாயத்துல இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த சூக்ம சரீரம் இல்லாமல் இவனுடைய கதியே கிடையாது. சூட்பகரியத்தோடு தான் இவன் போகிறான். அதை எப்படி சொல்றாருனாக்கா, ஈஸ்வரன் சொச்சந்தமா பண்றவன் தான், அவன் நினைச்சா எதையும் பண்ணலாம். தேவகன் தன்னை பத்தி சொல்லிக்கிறார், கிருஷ்ணானர்த்தான் தொடக்கேச்சு அகிருஷான் சத்திர பூர்வத்தை அப்படிங்கிறார். ஒல்லியா இருக்கிறத சூழம் சொல்லுவேன், சூழமா இருக்கிறத ஒல்லின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தர்க்க பாண்டித்யம், தர்க்க பாண்டித்யம் எத்தனாலும் நான் ஸ்தாபிப்பேன் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் சுவாமி. திருமாவளோ சர்வசக்தன் சர்வஜன், அவன் எப்படி வேணாலும் பண்ணலாம் நினைச்சான்னாக்கா. அதாவது இந்த சரீரத்தெல்லாம் அழிச்சுட்டு இன்னொரு ஒரு சரீரத்தையும் கொடுக்கலாம் கங்கான், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவன் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்? அவனும் சாஸ்திரத்துக்கு அடங்கினவன். சாஸ்திரத்துக்கு அடங்கினவன் என்ன அர்த்தம்? அசுதிஸ்மிருதின் மமை சுதிஸ்மிருதின் மமை வாக்கியான்னு சொன்னான். அப்படி சொன்ன பகவான் அவனே அதை மாறலாமா? சாஸ்திரம் என்ன சொல்றதோ, ஸ்ருதி என்ன சொல்றதோ, அதைதான் அவன் நினைச்சிருப்பான். ஸ்ருதி அதை சொல்றது என்னன்னு சொல்றது, சூக்ம சரீரத்தோடு இங்க அவன் போறான், இந்திரியங்களோடு சேர்ந்து போறான், சரீரத்தோடு சேர்ந்து போறான், எல்லாத்தையோடும் சேர்ந்துதான் அவன் போறான்ற மாதிரி அழகா ஸ்ருதி காமிச்சிட்டு போறது உபநிஷத். அந்த உபநிஷத்தை அப்படி சொல்லிட்டு போகச்ச அது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதனால ஸ்ருதி மிதம் இருக்கு. ஸ்ருதியினால ஸ்ருதி பிரமாணத்தினால சொல்லப்பட்ட விஷயத்துல அதை மாறுறதுக்கோ மாத்துறதுக்கோ யாருக்குமே அருகதை கிடையாது, யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. அதனால எம்பெருமான் சொச்சந்த கிருத்தியம்லாம் பண்றதுக்கு சித்தமா இருக்கும் அவன். ஆனாலும் கூட அவன் ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா தான் பிரவர்த்திப்பான். அதை மீறி அவன் எதுவுமே பண்ண மாட்டான். எம்பெருமானும் அப்படிதான். அதனால இந்த இடத்துல இதுதான் ஸ்ருதி என்ன சொல்றதோ அந்த கிரமத்துல அவன் போறான். அவன் வந்து கேட்டான், இங்கேருந்து தூக்கி போனே, இங்கேருந்து எத்தனை போறான்னு சொன்னாக்க அது கௌரவமாச்சு தோஷமாச்சு, அங்கேயே கிடைக்கச்சு எதுக்கு தூக்கிட்டு போனோம்? அங்கேயே நம்ம எந்த இடத்துல போறோமே அது போறோமோ அங்கேயே நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்னா நம்ம எது எடுத்துன்னு போனோம்? அங்கங்க கிடைக்க முடிஞ்சோம் அப்படியே இருந்து போட்டுவேன். தூக்கிட்டு போனால் கௌரவம் வந்துடும், தூக்கின் போகாதான் லாகவம் ரொம்ப சுதுவா இருக்கு, அதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை எதுக்கு பண்ணணும், அதை வேண்டாமே அப்படின்னு அவன் கேட்டான். இது வந்து சொல்லுவாரு, பலமுக கௌரவம் நதோஷாயின்னு ஒரு நியாயம் மீமாம்சகால் அடிக்கடி சொல்லுவான். சில இடத்துல கௌரவம்னு ஒரு தோஷம் வரும், கௌரவம் லாகவம் சுலபமா ஒரு வழி இருக்குது, அதை விட்டுட்டு கடினமான வழி எடுத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அது கௌரவம் அப்படின்னு தோஷம் உண்டு. அப்போ லாகவமான வழி தானே பண்ணணும், கௌரவமான வழியை ஏன் எடுத்துக்கணும்? கடினமான வழியை அதுக்கு கௌரவம், அது குருவா இருக்கு, குருன்னா பெருசு. அதனால கௌரவம் ஒரு தோஷம் வருது, அதை போய் நீங்க எப்படி ஆசிரியக்கலாம்னு அவன் கேட்டான். அதுக்கு என்ன சொல்ற, பழமுக கௌரவம் நதோஷாய, இங்க பழம் இருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்ருதி பிரமாணத்தினுடைய பிராமணிய வியவஸ்தை பண்றோம். ஏன்னா பெருமாளை சொல்லிட்டு ஸ்ருதி ஸ்மிருதியில் ஸ்ருதி ஸ்மிருதியும் அமைய வாக்கியா வேதத்திலோ தர்ம மூலம் சாஸ்திர யோனித்தா சோதனா லட்சணோர்த்தோ தர்ம, எல்லா சாஸ்திரக்காராலும் ஆஸ்திக சாஸ்திரக்காராலும் வேதத்தையே பரம பிரமாணமாக ஏற்றிருக்கார். வேதம் என்ன எதை பிரமாணம் சொல்றதோ அதை மீறி எதையுமே பண்ணக்கூடாது. வேதம் எதை பிரமாணமாக சொல்றதோ அதை மீறி எதுவும் சொல்லக்கூடாது. அதனால வேதம் தான் வேதாஸ்திரம் பரம் நாஸ்தி மதையும் தேசவஸ்திரம். அதனால வேதத்தக்காரன் வேறு சாஸ்திரம் ஒன்றும் கிடையாது, வேதம் தான் பிரதானம். அதன் பிறகுதான் நம்ம விசாரம் பண்றமே அந்த சாஸ்திரங்கள்லாம், அதுக்கு சொல்லக்கூடாது. அதனால வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் அப்படி இல்லை, தேசவனை காட்டிலும் தெய்வம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது மகாபாரதம். அதனால வேதங்கிற இந்த சாஸ்திரமானது அது பிரமாணமா சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி இங்கேயே அங்க போறான் இந்த இந்திரியங்களோட அந்த உடம்பு, அப்புறம் அந்த இது போச்ச, நம்ம நம்மள பிரபன்னர் நாம அர்ச்சராதி மார்க்கத்துல போவோம். அப்போ அங்க ஆதிவாரிகள்லாம் இருக்க பாருங்க, அர்ச்சராதி கணங்கள்லாம் நம்ம இருந்து போகும், போகச்சு அவங்க நம்ம பேச போறோம். வேதம் ஒண்ணு என்ன வேணும், வாய் இருக்கணும், அந்த வாக்குன்னு ஒரு இந்திரியம் இருக்கணும். அவளை நம்ம கண்ணால பார்ப்போம், பார்க்கணும்னா என்ன வேணும், கண்ணு வேணும், அப்ப சக்ஷுந்திரியம் வேணும். அவ என்ன பண்ணுவா, சதம் மாலாஸ்தாக சதம் சூர்ணாஸ்தாக சதம் வாசாஸ்தான் வாக்கியம் இருக்கு. அங்க அசுர ஸ்திரீகள் தான் இருக்கலாம், 100 பேர் இருப்பாராம். அவெல்லாம் கையில வந்து வாசன திரவியங்கள் வச்சிருப்பா, புஷ்பத்தை வச்சிருப்பா, வாசன சூர்ணங்கள் வச்சிருப்பா, அப்படிலாம் ரசியா திருண்டு போறது. அதனால இந்த மாதிரி இந்திரியங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் அவன் பண்றா. அவளோட நம்ம பேச போறோம், இதெல்லாம் இருக்கே இங்க. அதே மாதிரியாக இவன் புபுக்ஷு, நம்ம எல்லாம் புபுக்ஷு பத்தி சொன்னோம் இல்ல, புபுக்ஷு இருக்கானே சம்சாரி, இவனும் இத மாதிரி போறான். அகுணவாதிக்கெல்லாம் பேசுவான், இதெல்லாம் இருக்கே. அப்படி இருக்கிற சமயத்துல அதுக்கெல்லாம் இந்த சரியும் வேணுமே, போகச்சேவே பேசணுமே. அந்த லோகத்துல போனா ஒரு சரீரத்தை அடையிறது வேற, ஆனா இங்க போகிற வழியிலேயே அவன் பேசுவான். எத்தனையோ என்னுடைய செயல்கள் நிறைய இருக்கே, அது இருக்கச்ச அவையில ஒத்துண்டுதான் ஆகும். அதனால யுக்தியை கொண்டு பார்த்தாலும் உடம்பு உண்டு, சூக்ம சரீரம் உண்டு. பிரமாணத்தை கொண்டு பார்த்தாலும் சூக்ம சரீரம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பகவான் அவன் சுதந்திரனா இருந்தாலும் சுருதி சொன்னதுக்கு மீது அவன் நடக்கவே மாட்டான். வேலை என்ன சொல்றதோ அதன்படிதான் நடக்கணும். 3 அத்தியாயத்துல கீதா பாஷ்யத்துல பெருமாள் பார்க்கிற, நான் வந்து நானவாத்தம் வார்த்தையும் திருஷுலோகேஷு கிஞ்சன, இந்த 3 லோகத்திலையும் நான் அடையணும்னு எதுவுமே இல்லை, ஆனாலும் கூட நான் 12 தான் இருக்கேன். ஏன் பண்றேன் தெரியுமோ, எத்தது ஆசிரதி சிரேஷ்டா சத்த தேவே தரோஜனா பிரயத்தமா நம் கொடுத்து லோகஸ்தபன் வசதி. எது ஒரு சிரேஷ்டனாக ஒரு மார்க்கதர்சகனாக இருக்கக்கூடிய ஒத்தன், அவன் ஒரு தெரிய எதை பண்றானோ அதுதான் பின்னாடி இருக்கிறவாள்லாம் பண்ணுவான், அவன் அனுசரிக்கிறவாள்லாம். நான் கணக்கு அந்த சாஸ்திரத்தை அனுப்பிக்காம விட்டுட்டேன்னாக்கா என்ன சேர்ந்தவாளன் தன்னை பெருமாள் எவ்வளவு அங்க குறுகிட்டு நம்ம சங்கோஷப்படுத்திக்கிற தன்னை என்ன பகவான் சொல்லிக்கிற. நான் வசுதேவ சுமச்சு, வசுதேவருடைய குமாரன் நான், வசுதேவரோ கிட்ட அக்ரேஸ்வரர், அவருடைய பிள்ளை நான். நான் கணக்க தப்பு பண்ணினேன்னாக்கா வசுதேவர் பிள்ளையே இப்படி தப்பு பண்ணிட்டேனே, ஆனால் நம்மளும் அப்படிதான் பண்ணணும் போல இருக்குன்னு அவ பண்ண ஆரம்பிச்சிருவாளே, அது தவறு இல்லையா? அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆகவே நாம வந்து பெருமாள் சொல்ற தன்னை பத்தி, அதனாலதான் நான் வந்து கர்மாக்களை அனுப்பிச்சுட்டு இருக்கேன், வேதோத்தமான கர்மாக்கள், அவா வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், அதாவதெல்லாம் வேதமோ சாஸ்திரமோ என்ன சொல்லி கொடுக்கறதோ அதன் படி இருக்கணும். அதனால பெருமாள் இருக்க அவன் சொந்த கத்தியம் எல்லாத்தையும் சுதந்திரமா பண்ணலாம். எம்பெருமான் பண்ணாலும் கூட வேதம் சொல்றதை கொண்டு பண்றதுனால எல்லாமே பிரமாணம் தான். ஆகவே பொது சூக்மங்களோட சேர்ந்துதான் இவன் போவானை தவிர்த்து பொது சூக்மம் இல்லாமே போக மாட்டான். அந்த பூத சூக்மம் தான் பரிணமிக்கிறது. பொது சூக்மம்னா பஞ்ச பூதங்களுடைய சூக்மமானது சார், அவைகள் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னா பரிணமிக்கிறது. இங்கேருந்து போன பொது சூக்மம் சொர்க்கலோகத்துல அப்படியே உஜ்ஜலிதமான ஆகாரம், அந்த சோம அந்த சொர்க்கலோக சோமோ ராஜாசம் சோமோ ராஜா பகதி அப்படின்னு வாக்கியம். அவன் அங்க போனா சோமராஜனா ஆகிறானோ, சோமராஜன் அப்படியே பலபடபடன் ஜொலிக்கிற உடம்பெல்லாம் எடுத்துக்கிறான். ஏன்னா சொர்க்கலோகத்துல சோமா இருக்கணும் இல்லையோ, அதுக்கேத்த மாதிரி உடம்பு எடுத்துக்கிறான். அதே மாதிரி மேகமா மாறுவான், மேகமா மாறினாக்கா அதுக்கேத்த மாதிரி உடம்பு எடுத்துக்கிறான். இந்த மாதிரியாக எல்லாம் வரிசையா அது உபனிடம் சாந்தோக்கிய உபனிடம். அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த போத சூக்ஷ்மங்களே சோமராஜனா மாறுறது சொர்க்கலோகத்துல, அதன் பிறகு அதுவே மேகமா மாறுறது, அதுவே பிருத்திவியில மழையா வந்து பெஞ்சு தானியமா மாறுறது, அதுவே புருஷன் கிட்ட போய் ரதஸா மாறுறது, அந்த புது சூக்ஷமே ஸ்திரீகள்கிட்ட போய் சேரச்ச ஒரு குழந்தையா மாறுது. எல்லாம் புது சூக்ஷ்மங்கள் தான். அதனுடைய நம்மளே ஏற்கனவே சொல்றோம், ஒரு மண்ணு மண்ணு என்ன ஆறுது, கடமா மாறுறது, கடம் கபாலமா மாறுறது, கபாலம் கபாலிகையா மாறுறது, அதுல இருந்து சூர்ணம், அதுல இருந்து மிருத்து, அதுல இருந்து சூக்ஷ்மம், திருப்பி அதுவே கடமா மாறும் ஒரு ரொட்டீன். இந்த மாதிரிதான் நமக்கு எல்லாமே பிரவாக நித்தியம் சொல்றோம், சுரூபானாதி இல்ல, பிரவாக நித்தியம். அப்படியே பிரவாகத்தை பார்த்தா ஒரே மாதிரி பிரவாகம் போற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லையே, மறந்தே இருக்கு ஜலம், ஆனா ஒரே மாதிரி போற மாதிரி. எந்த சுழல் இருக்கோ அந்த சுழல் சுத்தின்றே இருக்கும், ஜலம் மாறிட்டுதான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரே ஜலம் நினைக்கிறோம். அத மாதிரி இது எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா, இந்த இந்த உடம்பே சூட சரீரம், அது அது எரிஞ்சிட்ட உடனே புத்த சுகம் மாறி அவனோட போறது, அது சொற்குலோகத்துக்கு போறது, சொற்குலோகத்துல மேகம், மேகத்துல இருந்த மலையாக பிரதிவியில, அந்த பிரதிவி இருந்து புருஷன் கிட்ட ரேதஸ்தா மாறுது, அப்புறம் ஸ்திரீ கிட்ட போறதே கர்மமாகி இவன் புருஷவச்சஸ் புருஷன் குணதபுரத்தினான் அப்படின்றதையும் போறது. இந்த கிரமத்துல தான் வர்றது இது. அதனால பொது சூக்ஷம் இல்லாமல் இவன் போவதில்லை, பொது சூக்மத்தோட கூடவே இவன் நீங்க வந்து போகிறான். அதனால அங்கங்க தேகம் கிடைக்கும், அது இதெல்லாம் இங்க நிக்காது. அந்த யுக்திகள் எல்லாம் ஏன் அப்படின்னு உபநிடத்தில் உள்ள வாக்கியங்கள், அந்த உபநிடத்தை என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதனால இதுதான் இது வந்து பெருமாளும் வசதி கிடையாது. அதனால எம்பெருமான் சிட்டிச்சுடுவான் அப்படின்னா சொல்றதெல்லாம் தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால ஆரம்பிக்கிறார். அதிகரணம் மூணு ஸ்லோகங்கள், அதிகரண விஷயங்கள் ஆறு ஸ்லோகங்கள். முதல் மூணு ஸ்லோகங்கள்னால அவதாரியை, சங்கதி, ஆக்ஷேபங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இப்போ அதிகரணத்தினுடைய ஆரம்பம் முதல் ஸ்லோகம். தேகாத்யம் பூஜ்ய நீத்யா திவி பூவிச்ச கதௌ சத்ரதத்ரைவலப்யம் பிராணாத்யைஹி பூத சூக்மைரபி கிமிகம் உதா பூர்வ தேகாக்ரஹீதைஹி ஜீவஸ்யானோர்கதிஞ்ச ஸ்வயமுபஜனயே ஈஸ்வர பிராணநீத்யா மைவம் ஸ்வச்சந்த கிருத்யே ஸ்ருதிமித நியதௌ கௌரவக்தே ரயுக்தே. தேகாத்யம் தேகம் முதலாளிகள்லாம் போக்கிய நீத்தியா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகச்ச நமக்கு போகங்கள்லாம் எப்படி கிடைக்கிறது, இங்க இருந்தா தலைமணி எடுத்து போறோம், இங்க இருந்தா ஜலம் எடுத்துட்டு போறோம் குளிக்கிறதுக்கு, எங்க நம்ம போறோமோ அங்கதான் ஜலம் ஜலம் இருக்கும், நதி இருக்கும், கணர் இருக்கும், புழா இருக்கும், ஏதோ ஒன்று தான் வாடுறோம். அதனால தேகாத்யம் போக்கிய நீத்தியா புவி திவி புவிச்ச, அது சொர்க்கலோகமா இருந்தாலும் சரி பூலோகமா இருந்தாலும் சரி, கதவு அங்க போனாக்கான தத்திரத்திரை லட்சியம் எங்க போறோமோ அங்கே அதனால அப்படின்னா அடையப்படும். பிராணாத்தியகி பொது சூக்மை இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இவைகள்னாலையும் பொது சூக்மை பஞ்சபூதங்களுடைய சூக்ம அம்சங்கள் இருக்கு அவைகளினாலேயோ அப்படி கிமிக முதா முதா முதான முட்டாள்தனமாக எதுக்கு அது பூர்வதேகா கிரகிதை ஸ்தூல தேகத்தே அந்த ஸ்தூல தேகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்றது என்ன பிரயோஜனம், அது வேண்டாம் வர்க்கம் அது, அதனால சொல்லவே வேண்டாம். என்ன இந்த லோகத்துல நம்ம இருக்கோம், அப்பதான் இந்த சரீரத்தை வச்சிருந்து அல்லாடின் இருந்தோம், திரும்பி இப்ப என்ன பண்ணணும், இந்த பூத இந்த சூழல் சரீரம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இந்த உடம்ப அப்படியே கடையணுமா, கடைஞ்சி ஒரு தயிரை கடைஞ்சி வந்தாக்கா ஏடு எல்லாம் போட்டு அப்ப வெண்ணெய் எப்படி வரும், அந்த மாதிரி இங்க நவநீதம் மாதிரி இந்த பூத சூக்மங்களை அதுல இருந்து மதனம் பண்ணி எடுக்கணும் சாரத்தை, அதை எடுத்துண்டு இந்திரியங்கள் அதே மாதிரி முக்கிய பிராணன் இவைகளோட கூடி இந்த பூத சூக்மங்களையும் சேர்ந்து போன சரீரத்துல என்ன இருந்தோ அதுல இருந்து எடுத்துட்டு போய் என்ன பிரயோஜனம், அங்கங்க போயே கிடைக்கட்டுவேன். அது மட்டுமா இவன் ஜீவன் வந்து அணு அணுஸ்வரூபம் தானே, நம்மளே சொல்றோம் உட்கிராந்தி கத்தியாக தீனாம் அப்படின்றோம். இவன் அணுவா இருக்கிறதுனால இங்கே இருந்து கிளம்புறான், கிளம்பி போகிறான், திரும்பவும் வருகிறான், அணுவா இருக்கிறதுனாலதான் முடியும்னு சொல்றோம். நாம உட்கிராந்தி கத்தியாக தீனான்னுட்டு இரண்டாயிரத்தி மூணாம் பாகத்துல ஞாயிற்றுக்கிழமத்துல சூத்திரம் ஆக அங்கேயே சொல்றமே, அந்த மாதிரி அணுவா இருக்கிறதுனால இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது இதனால முடியும். அதுவும் பிராண நித்யா, இந்த பிராணனை மேல எடுத்துட்டு வரான் கீழே எடுத்துட்டு வரான் அப்படின்லாம் இருக்கு. ஒரு பிராணவாயுவை மேல அப்படியே சும்மா மூச்சு எடுத்து பிரயோகம் பண்றோம், எவ்வளவு சுகமா இருக்கு, தேசகம் பூரகம் கும்பகம் அப்படின்லாம் சொன்னோம். முதல்ல மூச்சு விட்டுறது, அதன் பிறகு வலது மூக்கால் நல்லா மூச்சு எழுத்துறது, எவ்வளவு முடியுமோ ரெண்டு மூக்கையும் பிடிச்சு அழிச்சு மூடிண்டு எவ்வளவு நாறி முடியுமோ அவ்வளவு நாறி அப்படியே சுவாசத்தை உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்கிறது. அதன் பிறகு எப்ப முடியாதோ அப்ப இடது மூக்கால அந்த பிராணவாயு கொடுத்து எழுத்த முடியும் மூச்சு எடுத்த மேல அப்படியே வெளியில விட்டுறது. எவ்வளவு சுகமா இருக்கு. அது மாதிரியே ஒவ்வொரு வாயுக்குளம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம். அதனால இதை விட்டுட்டு தனித்தனியா இங்க எடுத்து போறது இருக்கு, அது வேண்டியது இல்லையே, அது தேவையே இல்லை. இந்த மாதிரி சூக்கின் போறதுன்றது வேண்டாம். ஆனா அணு அணு அணுவாக போகலாம். அதே மாதிரியாகவே ஈஸ்வரன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, அவனே உபஜனைய நமக்கு எது வேணுமோ அதை அங்கேயே சுட்டி சொல்றான். நீ தான் சொல்றேன் அவன் சர்வசக்தி, அவன் சர்வஜன், சுத்த சங்கல்பன், அவனால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே சொல்றேன். நம்மளே அப்படி சொல்றதுனால இங்கேருந்து போனோம்னாக்கா நமக்கு வேண்டிய சரீரத்தை அவனே ஜனம் ஜனனம் பண்ணிடுவான், உபஜனைய அவனே சுட்டிச்சுடுவான். அப்படி சுட்டிச்சுட்டாங்கனாக்க அதுவே போருவேன், அதனால இந்த பூத எடுத்து போக வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அறிவித்தார். சித்தாந்தம் மைவம் அப்படின்னா ஆட்சேபிக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்ருதி மீதம் நியத்தவும் ஸ்ருதி ஸ்ருதிமிதமான நியத்தி ஏன் காமினா முருகத்தோட தான் போவான். அதுவும் ஸ்வச்சந்த ஈஸ்வரன் சுதந்திரம்தான், ஈஸ்வரன் சுதந்திரம்தான். அவனை போய் இங்கேருந்து சரீரத்தை எடுத்து போறது அது கௌரவம். நீ சொன்ன நான் நிகரமா சொல்றேன், உடனடி இங்கேருந்து எடுத்து போறான் உடம்ப அப்படின்னு சொல்லச்ச ஈஸ்வரன் வந்து அங்க போய் பண்றான் அப்படின்னு சொன்ன அது ஒரு கௌரவம் இல்லையா. அவன் எப்படி இந்த சுதியினால சொல்லப்பட்டதோ அந்த மாதிரிதான் ஈஸ்வரன் பண்ணுவான். ஏதேத்தை ஏவாது தேவாதீனம் சகாரசகம் தேவாதிகரணத்துல வேதாதிகரணம் சொல்லச்ச வேதத்துல இதை வச்சுன்னா சிருஷ்டிக்கிறான். அதனால வேதம் தான் என்ன சொல்றதோ அதான் சரி, அதுதான் பிராமணிகா எடுத்துப்பா. இப்ப இவன் வந்து ஈஸ்வரன் வந்து இங்க இது பண்றான், சுவச்சந்தமா இருக்கான், சுதந்திரன் சர்வஜன் சர்வசக்தி, அவனால சிருஷ்டிக்க முடியும், அவன் சரீரத்தை சிருஷ்டிப்பான் அப்படின்னு நான் சொல்றதுன்றது கௌரவமா போயிடும். அதே மாதிரி இவன் எடுத்துன்னு போறது கௌரவம் கிடையாது, இதுதான் லாகவம். அதனால ஈஸ்வரன் வந்து ஸ்ருதிசித்தமான விஷயத்துல ஈஸ்வரன் கூட மாத்தி பண்றதுக்கு அருகன் இல்லை. ஏற்கனவே சொல்றோம் என்னது, அவனுக்கு தர்ம சேதுன்னு பேரு, சாஸ்திரம் சொல்றதுக்கு மீறி அவனால நடக்க முடியாது. அதனால ஆணுவாணிக்க விஷயத்தெல்லாம் நீங்க கற்பனை பண்ணீங்கன்னாக்கா அதெல்லாம் தோஷம்தான். ஆணுவாணிக்கமா ஏதாவது அனுமானத்தினால எதையோ கற்பிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாதான் கௌரவம் எல்லாம் வரும். ஆனால் நாங்கள் சொல்றது எப்படி தெரியுமோ, ஸ்ருதி சித்தமான விஷயத்தை சொல்றோம். ஸ்ருதி சித்தமான விஷயத்தை சொல்லச்ச இதுல பிராமாணிக்கமோ அப்பிராமாணிக்கமோ கௌரவமோ எந்த தோஷமும் வராது. எல்லாம் ஏதாவது ஏற்கனவே சொன்ன பாருங்க, பிரமதி பரவதாம் நேதரேஷாந்தி கிஞ்சது கண்டபடியே கொள்வாக்கு விரோத நேரம் இல்லை. இது வந்து ஸ்ருதி சித்தமான விஷயம், அதுல இருக்கிறத நாங்கள் சொல்றோம். அதனால இந்த சுத்தியில இவன் வந்து பொது சொற்பங்களோட தான் போகிறான், அதிலே இந்திரியங்களோட தான் போகிறான். அந்த பொது சூக்மங்கள் தான் இந்த மாதிரியாக அஞ்சு விதமான அக்னிகள்ல ரூபத்தை எடுத்துக்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கிறது. வரும்போது சொர்க்கலோகமான அந்த சோமராஜனா மாறுறான், இது ஒரு ரூபம். அந்த சொர்க்கலோகங்கிற ஒரு அக்னி, அதுல சோமராஜன் உஜ்ஜலமான சரீரம் இருக்கு, இதுதான் இந்த தேகத்தினுடைய பரிணாமம். அதன் பிறகு மேகம் இரண்டாவது அக்னி, அங்க மழையா மாறுறான். அதன் பிறகு பிரதிங்கிறது மூணாவது அக்னி, அங்க தானியங்கள் தானியங்களா மாறுறான். நாலாவது அக்னி புருஷன், அவங்கிட்ட தானியங்கள் எல்லாம் போகச்ச வேதஸ்தா மாறுறது என்னுடைய உடம்பு. அதுக்கப்புறம் ஸ்திரீ ஆகிற ஒரு அக்னி, அந்த அக்னி கிட்ட போகிற சமயத்துல இவன் வந்து குழந்தையா மாறுறான். இப்படி இந்த தேகங்களே மாறுறது, இதை நாங்க என்னவோ கல்பிக்கல, சுதிசித்தமான விஷயம். சுழிசித்தமான விஷயத்தை நாங்க போய் கத்திக்கிறதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆகையினால இந்த இடத்துல பூத சூக்மங்களோட போறான் அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். அதை மீறி அதையும் கற்பிக்க வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து பதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. தேகாத்யம் போக்ய நீத்யா திவி புவிச கதௌ தத்ர தத்ரைவ லப்யம் பிராணாத்யைஹி பூத சூக்மைஹி அபி கிமிஹ முதா பூர்வ தேக கிரஹீதைஹி ஜீவஸ்யானோர்கதிஞ்ச ஸ்வயமுபஜனயேத் ஈஸ்வர பிராண நீத்யா மைவம் ஸ்வச்சந்த கிருத்யே ஸ்வதிநிதநியதௌ கௌரவோக்தேரயுக்தே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.